குந்தி மணி செப்பு துறன் நின்னி நோக்கும் நேரம் பின்னில் வந்து கண்ணு பொத்தும் தோழனிங்கு போய் காற்று வந்து பொன்முளதன் காதில் மூளும் நேரம் காத்து நின்னா தோழன் என்னை ஓர்த்து பாடும் போலே புதுரன் நின்னி நோக்கும் நேரம் பின்னில் வந்து கண்ணு பொத்தும் தோழனிங்கு போய் காற்று வந்து பொன்முளதன் காதில் மூளும் நேரம் காத்து நின்னா தோழன் என்னை ஓர்த்து பாடும் செப்பு துறை.